శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాహర్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి. యస్య వాగ్వృత్తి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం జ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. జన్మాద్యస్య యతోన్వయాదితరతః చార్థేష్వభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముఖ్యంతి యత్సోదయః తేజో వారి మృదాం తథా వినిమయః యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నాస్త్రేణ సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జితగైతవోత్ర పరమః నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివతం ఆపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహామునికృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రోషిభి తక్షణాత్. నిగమకల్పతరోర్గలితం ఫలం శుకముఖాతే అమృతద్రవ సంయుతం పిపత భాగవతం రసమహలయం ముహురసోకాహ. భాగవతర్గల ప్రణామంగా సమర్పించండి. இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். இதற்கு முன்பு விஷ்ணு பக்தி தன்னுடைய இரு குழந்தைகள் ஞானம் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குழந்தைகளோட கூட பிருந்தாவனத்தில் இருந்துருக்கிற சமயத்தில் நாரதர் பார்த்த விஷயத்தை பார்த்தோம். அதாவது பாகவத மகாத்மியத்துல சொல்ற பிரகரணம் இது. இன்னைக்கும் பாகவத மகாத்மியத்தை தான் சொல்ல போறோம். இதுல விஷ்ணு பக்தி அந்த பிருந்தாவனத்துக்கு போன உடனே இது கலியுகமாக இருந்தாலும் கூட யுவதியாக ஆயிட்டார். அவருடைய குழந்தை ரெண்டு பேர் ஞானம் வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் மூர்ச்சையடைஞ்ச திசையில அவ ரெண்டு பேரும் விழுந்திருக்க அந்த சமயத்துல நாரதர் வரே. நாரதர் பாக்கறே என்னமா உனக்கு என்ன சிரமம் என்றெல்லாம் கேக்கறே. இருக்கிற நிலைய சொல்றா. சொன்ன பிற்பாடு அம்மா இது கலியுகமாச்ச, இதை என்ன பண்றதுன்னு சொல்ல தெரியலையே, இங்க நல்லவாளே இருக்க மாட்டாளே, இகசந்தோ விஷீதந்தி பிரகிருஷ்யந்தி ஹியதாதவா, சத்துக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவா, தர்மம்லாம் சரியா நடக்கலையேன்னு கஷ்டப்படுவா, அசாதுக்கள் சாதுக்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்துருப்பான், இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சொல்ற. இங்க லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் புத்திரசியோத்பாதனே தட்சாக அதட்சா முக்தி சாதனே என்று சொல்ற. மோட்ச மார்க்கத்துல ஈடுபடவே மாட்டாய்வா மொத்த பேரும், அவாவா ஏதோ குழந்தை பெற்றுக்கிறது பணம் சம்பாதிக்கிறது இப்படிதானே போயிட்டு இருப்பா, இந்த சமயத்துல இப்படி இருக்க என்ன செய்யறதுன்னு புரியலையேன்னு நாரதர் வேதனை. அப்படி நாரதர் சொன்னா கூட பக்திக்கு அவளிடத்துல ஒரு நாரதரிடத்துல ஒரு பெரிய கௌரவம். அவ சொல்றா சுரவிஷயத்துவம் தன்யோசி தன்யோசி சமாகத சாதுனாம் தரிசனம் லோகே சர்வசித்தி கரம் பணம். பக்திக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். பெரிய மகான் நாரதர் சதா எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறவர். என்னன்னு கேட்டா பிரம்மாவுக்கு ரகசியத்ரயார்த்தங்கள்லாம் மறந்து போன சமயத்துல அவருக்கு உபதேசம் பண்ணவர் நாரதர். அப்படிப்பட்ட மகான் அவர் எதிர வந்து நிக்கிறேன் அவரை சேவிச்சதுனால சாது சமாகமம் சாது தரிசனம் இதனாலேயே தான் கிருதார்த்தையாக ஆயிட்டதாக விஷ்ணு பக்தி நினைக்கிறார். மத்பாக்கியன சமாகத சாதுனாம் தரிசனம் லோகே சர்வசித்திகரம் போறோம். சாதுக்களை நாம சேவிச்சுமானா போறோம், எல்லா சித்தியும் நமக்கு கிடைச்சிடும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை என்பது. சாதுனாம் தரிசனம் சாதுக்கள் நமக்கு மனசுல அசாந்தி இருந்ததுன்னாக்க ஆச்சாரியால போய் சேவிச்சுட்டு வந்தோம்னா அந்த அசாந்தி போயிடும். நமக்கு எல்லாம் சந்தோஷம் இருந்தாலும் சரி, சாந்தி இல்லாத சமயத்துல தான் ஆச்சாரியாளிடத்துல போகணும்னு இல்ல. நமக்கு நல்ல ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னாக்க ஐக்கியத்திலயோ ஆமுஷ்மிகத்திலயோ அபவர்க்கத்திலயோ எதுல இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்ததுன்னாக்க ஆச்சாரியால போய் சேவிச்சு அவள்கிட்ட விஜ்ஞாபனம் பண்ணமுனாக்க அந்த நல்லது நம்மளிடத்துல எப்பவுமே நிலைத்து இருந்துருக்கும். இப்படி சாதுதமாக ஏற்படுறது. இதுல ஒவ்வொரு விஷயத்திலையும் பிராக்டிக்கலாக நம்ம எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொள்ளணும்ன்றதுதான் பாகவதம் நமக்கு தெரிவிக்கிறது. ஆகையால ஒரு பெரிய சாது சமாகமம் ஏற்பட்டிருக்குனாலே நமக்கு நல்ல சித்தி ஏற்பட்டுடும், நமக்கு விசாரப்பட வேணான்றத விஷ்ணு பக்தி வாயிலாக தெரிவிக்கிறார். நாரதர் பார்த்து அவளை பார்த்து சொல்ற, ஏதோ ஒண்ணும் இல்லாதவா கஷ்டப்பட்டாள்னாக்கா அதுல அர்த்தம் உண்டு, ஒண்ணுமே தெரியாதவா கஷ்டப்பட்டா அர்த்தம் உண்டு. நீயோ விஷ்ணு பக்தி அப்படி இருக்கச்சே, உனக்கு எங்கேருந்துமா கஷ்டம் வரப்போறது, நீ கஷ்டப்படலாம்னா எல்லா கஷ்டத்தையும் பூக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கு, அந்த வழியை தான் நீ எப்பவுமே பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கச்சே நீ என்னத்துக்குமா கஷ்டப்படணும்னு சொல்ற. விருதா கேதை கேதயசே பாலைய ஹோ சிந்தாதுரா கதம் ஸ்ரீகிருஷ்ண கரணாம்போஜம் ஸ்மரதுக்கம் கமிஷ்யதி. அவளுக்கு இருக்கிற கஷ்டம் ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரும் மூர்ச்சா திசை என்ன இன்னும் கேட்டா கோமா திசையில இருந்துட்டு இருக்க. இந்த கலியுகத்துல ஞானமும் இல்ல, பகவத்விஷேகமான ஞானம் இல்ல, வைராக்கியமும் இல்லாத இருந்துருக்கேன்றத வச்சு அவ கஷ்டப்பட்டு இருக்கா பாவம் அப்படி சொல்லச்சு. அவளை பார்த்து ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி, இந்த துக்கம் மொத்தம் போயிடும், பெருமாளுடைய கண்ணனுடைய திருவடியை நினைச்சேன்னா போறோம். இப்படி சொன்னா சொன்னோன்னே எல்லாரும் ஒத்துப்போம்னா நம்போம். இந்த கண்ணனுடைய திருவடியை நினைச்சாக்கா போயிடும்னு நான் சொல்றேன், உபதேசம் பண்ணோன்னு அதுக்கு எதனா வழி சொல்லணும், எக்ஸாம்பிள் சொல்லணும், எதனா சொன்னாதான் ஒத்துப்போம் நாம, இல்லைன்னா நாம ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு அப்படியே சொல்றேன், திரௌபதீச்ச பரித்ரா தான் என கௌரவ கஸ்மாத் பாலிதா கோபசுந்தர்யா தகிருஷ்ணா அப்படின்னு கதா அற்புதமான ஹே கிருஷ்ண துவாரகா வாசான்னு சொல்லி சொல்ற நிச்சயம் நாம சந்தியாவந்தனம் பண்ணச்சே சொல்ற வார்த்தை தான் இதெல்லாம் பெருமாளுடைய வார்த்தை. சங்கச்சக்க கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீ காட்ச ரட்சமாம் சரணாகதாம். இது திரௌபதியினுடைய வார்த்தை. அது எங்கேயோ இருக்கிற கண்ணனுடைய நாமஸ்மரண மாத்திரத்தினாலேயே அவளுக்கு வந்த ஆபத்தெல்லாம் போலையா, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய திருவடிய நினைச்சா போருமே. கோபிகள்லாம் என்ன பண்ணா, எல்லாம் கிருஷ்ணனுடைய திருவடி கண்ணனே எல்லாமா இருந்தாவா, அவளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது, நீ எதுக்குமா விசாரப்படுறேன்னு விஷ்ணு பக்தியா சொல்ற. ஸ்வயாஹூதஸ்து பகவான் யாதி நீச்சகிருஹேஷ்வபி, இந்த விஷ்ணு பக்தி எங்க இருக்கோ ஸ்வயாஹூத, ஒன்னால கண்ணன கூட்டையானாக்க நீ எந்த இடத்துல இருக்கேன்றத கூட பார்க்க மாட்டா, அதி நீச்சனாக இருந்திருக்கிற கைசிகன் இடத்துல கூட வந்துருவார், அவ அங்கேயும் கண்ணன் வந்துருவேறான். ஆகையால காமத்தையே பார்க்க மாட்டேர் தின்ன பத்தாஞ்சலின் துவயா பிருஷ்டம் கிங்கரோமீதி செய்கதான் துவாம் ததாஜ்யா பயத்ரிஷ்ணஹா மத்பக்தான் போஷயேதி சேர்ந்து சொல்லச்சே. நீ சொல்றதெல்லாம் என்ன சொன்ன, என்ன சேர்ந்தவர்கள்லாம் நீ கட்சணம் பண்ணணும்னு தானே பெருமாளுடைய கண்ணனிடத்துல நீயே கட்டளை இடற, அப்படி இருக்கச்சே உன் பையனை பெருமாள் என்ன ரட்சிக்காத போயிட போறேன்னா பெருமாள் இருந்துருக்கே. எல்லாம் வாஸ்தவமும் இது கலியுகத்துல இப்படி எல்லாம் நடக்காத, மீதி யுகத்துல வேணா நடந்திருக்குமோ என்னமோ, கலியுகத்துல இப்படி நடக்குமான்னு சந்தேகமா இருக்குன்னு அவள் நினைக்கிறாள். கவலையப்படாத, கலியுகத்துக்கோசரம் ஒரு விசேஷம் இருக்கு, கலினா சதிருஷ கோபி யுகோ நாஸ்தி வரானே தஸ்மின் தாபயிஷ்யாமி கேஹே கேஹே ஜனே ஜனே. கலியுகத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு என்னன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் கிருஷ்ண பக்தி இருந்துட்டு இருக்குமா, விஷ்ணு பக்தி இல்லாத வீடே இருக்காதான் அப்படி கலியுகத்துல ஏற்பட போறது. ஆகையால் விசாரம் ஏ ஜீவாக பவிஷ்யந்தி கலாவிகா பாப்பினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம். எவ்வளவு பாப்பம் பண்ணினா கூட பயமில்லாமல் கண்ணனுடைய திருவடி வாரத்தை அவள் அடைஞ்சிருவா. ஆகையால நீ விசாரமே படாத, என்ன கலவு பக்தி கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதான்னு சொல்லி கலியுகத்துல கண்ணனை நினைச்சு பக்தி பண்ணா போறோம், எல்லாமே கிடைச்சிடும் என்று சொல்ற. எப்படி நாரதர் விஷ்ணு பக்திய சமாதானம் பண்றேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும், வேதாந்த விஷயம். கலவு பக்தி கலவு பக்தின்னு சொல்லிருக்கு. பாபினோபி கமிஷ்யந்தி நிர்பயம் கிருஷ்ண மந்திரம் ஏஷாம் சித்தே வசேத் பக்தி சர்வதா பிரேம ரூபிணி. பிரேம பக்தி இருந்துட்டுனா போறோம், கண்ணன் இடத்துல பிரேம பக்தி இருந்துனாலே அவ எல்லாரும் மோட்சத்துக்கு போயிடுவான்னு சொல்லிருக்கு. இங்க ஒரு வேதாந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நாம எல்லாரும் பெருமாளிடத்துல பக்தி பண்றோம், இது பக்தி யோகம் இல்லை, இது இது பிரேம பக்தி. அவரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு கௌரவம், பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு மதிப்பு, அதனால பெருமாளையே சிந்திக்கிறோம், சிந்திக்கிறதுனால சம சந்தோஷப்படுறோம், இதெல்லாம் ஏற்படுறது. ஆனா இந்த பக்தியே நமக்கு மோட்சத்தை கொடுத்துறாது, பரம்பரையா மோட்ச சாசனம்னு அர்த்தம் இருக்கு. இந்த பக்தி இருந்துருக்க இதுக்கு உபாயமாக இருக்கிற பக்தி உபாசனமோ அல்லது சரணாகதி எல்லாம் இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் சரணாகதி. இப்படிப்பட்ட பிரேம பக்தி இருக்கிறவா கண்ணனுடைய திருவடி தவிர வேற ஒரு வேற ஒன்றும் நமக்கு புகழ் இல்லைன்னு சரணாகதி பண்ணி அதன் மூலமாக மோட்சம் அடைவார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர, இது அப்படியே கண்ணன் இடத்துல பக்தி மாத்திரம் இருந்தா போறோம் பரநியாசம் பண்ணிக்குவானான்னு அர்த்தம் இல்ல. கலவு பக்தி கலவு பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதான். இப்படி நாரதர் விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றேன் விஷ்ணு பக்திய. இதெல்லாம் கேட்டுருக்க கேட்ட உடனே விஷ்ணு பக்திக்கு ஒரு சந்தோஷம் வருது. எல்லாருக்கும் தனக்கு தானே சந்தோஷம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணா யாருக்குதான் சந்தோஷம் வராது, அதே மாதிரி விஷ்ணு பக்திக்கும் சந்தோஷம் வந்துருக்கு. அப்புறம் எல்லாம் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் நான் ஒத்துக்கிறேன். கிருபாலுனா துவயா சாதோ மத்தாதா துவம்சிதா க்ஷணாது புத்திரோயம் புத்திரையோ சேதனா நாஸ்தி ததோ போதைய போதைய. நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுனாலயே என்னுடைய சோகம்லாம் போயிடுச்சு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. ஆனா என் குழந்தைகள் ரெண்டு பேரும் விழுந்து கிடக்குறா, அவ ரெண்டு பேரையும் தொட்டு எழுப்பி அவளை ஏந்திருக்கும்படியாக பண்ணுமே நேர், அதை பண்ணிட்டேன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமேனு அவ கேக்குறாங்க. இவ பக்தி கேட்கச்சே விஷ்ணு பக்தி கேட்கச்சே சரி நாரதரும் பிரயத்னப்பட்டு பாக்குறேன். சசியாவச்ச சமாகர்ணியா காருண்யம் நாரதோ கதா தயோர் போதனம் மாரேபே கராகிரேண விமர்சயன். இவ யுவதியா இருந்திருக்கா, இவ பக்கத்துல ரெண்டு குழந்தைகளா இருந்துருக்கா, அவள்லாம் ரெண்டு பேரும் வயசான விருத்தாளா ஆயிட்ட மாதிரி இருந்துருக்கா. அவளை பாக்குறேன், அவளை தொடரேறான் கொஞ்சம். சரி நம்ம கையால தொட்டாக்கா ஏந்துருவாளோ என்னமோ, தடவி பார்த்து ஜலம் தடவி மூர்ச்சை அடைஞ்சிருக்கிறவளுக்கு ஜலம் கொட்டி தடவினாக்கா ஏந்திருக்காளு, அந்த மாதிரி ஏந்திருப்பாளோ என்னமோன்னு சொல்லிட்டு கராகிரேண விமர்தயன்னு தடவி பாக்குறேனாம். இப்படி அந்த பெரும் உறக்க அவர் சொல்றாம், ஞான பிரபுத்தாம் சீக்கிரே வைராக்கிய பிரபுத்தாம். ஏ ஜானா ஜானான்னு பேர் அவர் சம்போதனம் பண்ணி சொல்ற, ஜானா நீ ஏந்திருப்பா, வைராக்கியம் நீ ஏந்திருப்பான்னு உறக்க உறக்க கூச போட்டு சப்திச்சு அவர் கூப்பிடுறாம். இது எவ்வளவு நன்னா தூங்குறவாளோ உறக்க சப்திச்சு எழுப்பினாக்கா எழுந்திருக்காளோ இல்லையோ அந்த மாதிரி சப்திச்சு எழுப்புவோன்ட்டு எழுப்பி பாக்குறேன். சரி இன்னொருத்தரை சொல்லி இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேனாம், வேதத்தை சொல்லி பாக்குறேனாம், வேதாந்தங்களை சொல்லி பாக்குறேனா, கீதைய சொல்லி பாக்குறேனாம். இதெல்லாம் கேட்டா ஏந்திருவாளோ என்னவோ, இதெல்லாம் தானே உண்மையான ஜானம் இது, இதை கேட்டா ஏந்திருவாளோன்னு வேத வேதாந்த கோஷைஷ கீதா பாட்டை முகன்முகமும் போத்தியமானோ ததா கேன கதஞ்சி சோத்திரோ பலாத். இப்படி இப்பெல்லாம் சொல்லி எழுப்பின பிற்பாடு கொஞ்சம் மொள்ள எழுந்த மாதிரி எழுந்தாலாம் வா, ரெண்டு பேரும் ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரும் மொள்ள எழுந்திருந்தானா. இப்படி கண்ணை திறந்து பார்த்தா, கண்ணை திறங்கல ஏந்தா கூட கண்ணை மூடிண்டே இருந்துருக்கானா, கண்ணை திறந்து பாக்கலாம். பெருசா ஒரு கொட்டாவி விடுறாளாம், ரொம்ப சோம்பல் முறிக்கிறாளாம், எல்லாம் பண்ணானா. ஆனா எங்கேயோ அப்படி மொள்ள கண்ணை திறந்தா கூட எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருந்துருக்காளாம். அவ பார்த்தா உடம்புல ஒண்ணுமே இல்லையா, இப்படி பார்த்தா ஒரே பசியோட இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள் இப்படி கண்ணை பாக்குற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் பட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டாலாம், கழவாள் மாதிரி ஆயிட்டாலாம். மொத்த பேரும் எவ்வளவு பண்ணாலும் அகோ நித்ரா கசம் யாதி கொஞ்சம் மகத்தரம். அப்பா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நீ இப்படி பண்ணியும் நீ ஏந்திருக்க மாட்டேன்றியே என்று சொல்லி அவர் நாரதர் சிந்திச்சுருக்கேறான், யோசனை பண்ணிட்டுருக்கேறான். அப்ப ஒரு ஆகாசவாணி கேட்டுதான், இப்ப நாரதர் நீர் பண்ற பிரயத்தனம் இருந்துட்டு இருக்க, அதாவது ஞானத்தையும் வைராக்கியத்தையும் முழிக்க வைக்கும்படியாக பண்ற ஒரு பிரயத்தனம் இருக்கு, இது சஃபலமாகும் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ஆனா இது எனக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும், அந்த நல்ல காரியத்தை நீ பண்ணையானாக்க ஞானத்தையும் வைராக்கியத்தையும் விருத்தி பண்ண முடியும், இவா ரெண்டு பேரையும் பிழைக்க வைக்க முடியும் என்று சொன்னான். ஏதத்தம் சத்கர்மா சுரதேத்வம் சமாச்சர தத்தே கர்மாபிதாசியந்தி சாதவகா சாதுபூஷண. இந்த ஆகாசவாணி இத்த சொல்லி கூடவே கையோட என்ன கர்மா பண்ணணும், எத்தனை செஞ்சாக்க ஞானமும் பக்தியும் வளரும்ன்றத அத்தையும் சேர்த்து சொல்லலாம் இல்லையோ, அத்த சொல்லவே இல்லை, வெறுமன் நீ ஒரு சாது கர்மாவை பண்ணுங்க. சரி அப்ப எங்க போய் கேட்டுக்கிறது, எந்த கர்மாவை பண்ணாக்க எதை அனுஷ்டிச்சா ஞானம் வளரும், எதை அனுஷ்டிச்சா வைராக்கியம் வளரும்ன்றத சொல்லக்கூடாதான்னா அதுக்கு ஆகாசவாணி சொல்லிட்டு போயிட்டான், சாதுக்கள்லாம் இருப்பா அவளை போய் கேளு சரியா போயிடும். எங்க சாதுக்கள் இருப்பா, யார போய் தேடிட்டு போறது, திரிலோக சஞ்சாரி நாரதர் அவருக்கே பெரிய சிரமம் வந்துருப்பான், யார கேட்டா இத சொல்லுவா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சுத்த ஆரம்பிச்சுட்டேறான். அனையா ஆகாசவாணியாப்பி கோபியத்வேன நிரூபித்தம் கிம்வா தத் சாதனம் காரியம் என காரியம் அவேத்தையோ. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்புவதற்கு என்ன காரியம், எதை செய்தா எழுந்திருக்க முடியும்ன்றத ஆகாசவாணியை மறைச்சு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது என்ன பண்ண. சரி பாலம் போய் பார்க்கலாம், எங்க சாதுக்கள் அவருக்கு தெரியாத இடமே இல்லை. தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரம பிரச்சன் மார்கே முனீஸ்வரன், எந்த இடம்னா அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா புரி துவாரவத்தின்னு சொல்லக்கூடிய பிரசித்தமான புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் ஒவ்வொரு கஷேத்திரமா போய் போய் பாக்குறான். போற இடத்துல வழியில இருக்கிற மகான்கள் எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் போய் ஆசிரிக்கிறான், அவ எல்லாரும் போய் கேக்குறாளாம். விருத்தாந்த ஸ்ருயதே சர்வதே கிஞ்சன் நிச்சித்திய நோச்சதே. எனக்கு சொல்ல தெரியல, இந்த கலியுகத்துல என்ன பண்ணா ஞானம் விருத்தி ஆகும், என்ன பண்ணா வைராக்கியம் விருத்தி ஆகும், இவ ரெண்டு பேரையும் பொழைப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லி. சில மகர்ஷிகளை போய் கேட்டா வாய்மூண்டு இருக்காளாம், ஒன்னும் பதிலே சொல்லலையா. சில மகர்ஷிகளை போய் கேட்டாங்கனாக்கா என்ன சொல்றாங்கன்னா சிரிச்சாளாம். நீர் எவ்வளவு பெரிய யோகி நாரத, நீர் வந்து என்ன கேக்குற உமக்கு தெரியாததான்னு சிரிக்கிறாளாம். ஏவம் ரிஷிகனை பிட்டைகி நிர்ணயோக்தம் துராசதம் தபஸ்கிந்தா துரத்தோத பதரி. பாத்தேராம் ஒண்ணு எங்க போனாலும் ஒரு நிர்ணயம் ஏற்படல, ஆகாசவாணியும் ஒரு கர்மாவை பண்ணு சரியா போயிடும்னு சொல்லிருக்கு. இந்த விசாரத்தோடயே போய் இப்படி இப்படி சுத்தி சுத்தி கடைசியில பதிரிக ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துட்டேரவர். அங்க பார்த்தோம்னாக்க சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதா சொல்லக்கூடிய நான்கு பேர் பிரம்மாவனுடைய புத்திரர்கள். அவ நாலு பேரும் அங்க பகவான் நாராயணன அங்க அவர் அஷ்டாட்சரத்தை ஜபிச்சு பகவான் நாராயணன உபாசனம் பண்ணிட்டு உட்காந்துருக்காளாம். அவள்லாம் ஸ்வயமாகத விஜயானாகான்னு பேர் அவளுக்கெல்லாம். அவளுக்கெல்லாம் இன்னொருத்தர்லேருந்து வராத ஸ்வயமாகவே இயல்பாகவே அந்த ஜானம்ன்றது என்னன்னா பகவத் விஷயமான ஜானம், எம்பெருமான் விஷயமான ஜானம் அது வந்துதான். அது வந்தவாளா இருக்கிறதுனால சரி இவாளை கேட்டா நமக்கு சரியா சொல்லிடுவா. ஆகையால இவா நாலு பேரை நாம கேட்போன்னு போறோம். தாவத்ததர்ச புறத்தகா தனக்காதியின் முனீஸ்வரானு கோட்டி தோதிய சமாசானு உவாச்ச முனிசத்தமஹா. அவர் நடுல பார்த்து சொன்னார், இதானீம் பூரிபாகியேன பவத்பிஹி சங்கமோ பவதே குமாராஹ ப்ரவதம் ஸ்ரீகரம் கிருபாங் கிருத்வா மமோபரி. என்னிடத்துல ஒரு கிருப பண்ணி தயவு பண்ணி நீங்கள்லாம் எனக்கு சொல்லணும், இந்த ஆகாசவாணியில சொன்ன விஷயம் என்னன்றது தெரியலையே. அனுகிரகஸ்து கர்த்தவியோ மயதீனே தயாபரைஹி அசரீரகிரோக்தம் எத்தேக்கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவது பிரபுவந்து சவிஸ்தரம். அசரீரி வாக்குனால என்ன கர்மாவ அனுஷ்டானம் பண்ணினாக்க ஞானம் வைராக்கியம் இவர்கள் ரெண்டு பேரும் எழுந்துவார்கள்னு சொன்னாலோ அது எதுன்னு தெரியாத நான் முடிச்சுட்டு இருக்கேன். நீங்க தான் மகாத்மாக்கள், நீங்கள் தான் ஸ்வயமாகத விஜயானர்கள். ஆகையால உங்களுடைய திருவாக்கால எனக்கு உபதேசம் பண்ணும், என்னிடத்துல கிருப பண்ணும் நான் அனுகிரகத்து கர்த்தவியா தீனே தயா பரகின்னு நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய பிரதிபையில வரல, என்னுடைய பூர்த்திக்கு வரல, என்னால தெரிஞ்சுக்க முடியல என்பது சொல்ற. அப்போ இவா நாலு பேரும் சேர்ந்து சொல்றாளாம், மா சிந்தாம் குரு தேவரே ஹரஷஜித்தே சமாவகா. விசாரமே படாதீங்க, எப்பவுமே சந்தோஷப்படதானே இருப்பேர், நீர் எப்பவுமே விசாரம் இல்லாததானே இருப்பேர், எல்லாருக்கும் விசாரத்தை உண்டு பண்றவர் இவர், இவர் விசாரம் இல்லாத இருக்கிறவர் நாரத மா சிந்தாங்க உபாய சுகதான் வர்த்ததே போர்வையை வகி. இவர் ரெண்டு பேரையும் ஏற்படுத்துக்கு ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் இருந்திருக்கு, அத்த பண்ணா போயிட்டோம், வேற என்ன இருந்திருக்கு, என்னது இவ்வளவு சுலபமா சொல்லிட்டு நாம என்னமோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம், இது என்ன இது சுலபமா சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாராம், அவர் ரெண்டு பேரும் ரிஷிபிஹி பகவோ லோகே பந்தானஹா பிரகடீகிருத்தஹா சிரமசாத்யாச்ச தே சர்வே பிராயஹா சொர்க்க பல பிரதாஹா. மகர்ஷிகள்லாம் எத்தனையோ வழிகள் எல்லாம் சொல்லிருக்க, வேதத்துல சொல்லிருக்கு, வேதத்தினுடைய பூர்வ பாகங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. ஜோதிஷ்டோம யோகம் பண்ணும், சௌந்தரிய யாகம் பண்ணும், சர்வபுஷ்ட யாகம் பண்ணும், விஸ்வஜித் யாகம் பண்ணும், இதெல்லாம் என்ன பண்ணா வரும், இது ராஜசூய யாகம் பண்ணும், இதெல்லாம் இந்திரன் ஆகும், சொர்க்கலோகத்துக்கு போலாம், பிரம்மலோகத்துக்கு போலாம், வருணலோகத்துக்கு போலாம், இப்படி இல்லாண்டாம் போலாம், எல்லாம் வந்து எதுவும் வைகுண்ட சாதகமாகவே இல்லை. அதே மாதிரி வைகுண்ட சாதகமாக இருக்கணும்னா பெருமாள் ஒருத்தரதான் தியானம் பண்ணும், அதுல திரவிய அந்த யாகம் பண்ணணும்னா யஜ தேவ பூஜாயான்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பூஜை பண்றதுதான் யாகம்ன்றது. அந்த யாகம் பலவிதமான யாகம் இருக்கு, திரவிய யஜ்ஞா தபோ யஜ்ஞா, திரவிய யஜ்ஞா தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா ததாபரே சுவாத்தியாய யஜ்ஞ சுவாத்தியாய ஜ்ஞான யஜ்ஞா தேசு கர்ம விமோசிதா என்று சொல்ற. இதுல யாகங்கள்லாம் எத்தனையோ யாகங்கள்லாம் இருக்கு, திரவிய யஜ்ஞம், நாம பணத்தை செலவிச்சு ஏகமா செலவிச்சு பண்ற யாகம் இருந்துருக்கு, இது திரவிய யஜ்ஞம்னு சொல்லப்படுது. தபோ யஜ்ஞம் காயக்லேசத்தினால நம்ம சரீரத்தை வருத்திண்டு பண்றக்கூடிய செயல்கள்லாம் தபோ யஜ்ஞம்னு சொல்றது. யோக யஜ்ஞாக ததாபரே யோக யஜ்ஞம், யோக யஜ்ஞம்னாக்க யோகத்துல அதாவது யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாகாரங்கள்லாம் பண்ணி கிடைச்சல சமாதின்னு சொல்ற நிலையில பெருமாளை தியானம் பண்றது யோக யஜ்ஞம்னு சொல்லி சொல்றது. இப்படி சொல்லச்சு ஞான யஜ்ஞம்னு ஒண்ணு, சுவாத்தியாய யஜ்ஞம் வேதாத்தியனத்தை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கிறது. வேதாட்சராணியா வந்தி பட்டிதானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் பகவன் நாமாவா இருக்கிற அப்படின்னால இதையே பகவத் நாமாவாக நினைச்சிருந்து அப்படியே தியானம் பண்ணிண்டு இந்த வேதாத்தியனம் பண்றது இருந்துருக்க அதுவே ஒரு யஜ்ஞமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான யஜ்ஞம்ன்றது பெருமாளுடைய சிந்தனம், அது வந்து ஞான யஜ்ஞம்னு சொல்லி சொல்றது. இதுல எது சொன்னா எது பெரிய விசேஷமா சொல்றதுன்னா ஸ்ரீமத் பாகவதாலாபா சது கீதா சுகாதிபிகி பக்தி ஜான விராகாணாம் சத்கோஷேன பலம் மனதி பிரதிஷ்யந்தி த்வயோ கஷ்டம் சுகம் பக்தே பவிஷ்யதி. சுகமகர்ஷியினிடத்திலேருந்து உண்டான அவருடைய வார்த்தையாக இருந்திருக்கிற ஸ்ரீமத் பாகவதா லாபகா பாகவதத்தை பாராயணம் பண்ணா போருமா, பக்தியும் அதாவது இந்த பக்திக்கு சொல்ற நீ விசாரமே பக்தியினுடைய குமாரர்களாக இருந்திருக்கிற ஞானம் வைராக்கியம் என்று ரெண்டு பேரும் ஏன் தொடுவா விசாரப்படுறாங்க. பிரளயம் ஹி கமிஷ்யந்தி ஸ்ரீ பாகவதத்வனே ஸ்ரீமத் பாகவதத்வனே கலையர்தோஷா இமே சர்வே சிம்மசப்தாத் பிரகா இவ. தோஷத்தினாலதானே இன்னைக்கு அவளால பேச முடியாத மூச்சு அடைஞ்ச நிலையில ஞானமும் பக்தியும் இல்லாத இருந்துருக்கா இன்றைய தினம். ஒரு சிம்ம கர்ஜனம் பண்ணிச்சுனாக்க அந்த காட்டுல இருக்கிற எல்லா பிராணிகளும் பயந்து நடுங்கி எப்படி ஓடி போயிடுமோ அந்த மாதிரி பாபங்கள்லாம் ஓடி போயிடும், பாபங்கள் ஓடி போயிடுச்சுனாக்க ஞானமும் வைராக்கியமும் தானா வந்துரும். இமே சர்வே சம்மசப்தா கலிதோஷம் மொத்தம் போயிடும், அவர் ரெண்டு பேரும் ஏந்துருவா. ஆகையால பாகவதம் பாராயணம் பண்ணா போறோம் வந்துரும் சொன்னாரு. சரி, பாகவதத்தை பாராயணம் பண்ணோம்னா எப்படி பாராயணம் பண்ணோம், எத்தனை நாள் பாராயணம் பண்றது, இதெல்லாமும் தெரியணுமே. அதுக்கு அதுக்கு ஒரு முறைப்படி பண்ணணும். பாகவதத்தை சப்தாகம் ஏழு நாள் பாராயணம் பண்றதுன்னு வச்சிருக்கா, நான் ராமாயணத்துல நவாகம் 9 நாள் பாராயணம் பண்றது, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாள்லயும் எதெந்தில இருந்து ஆரம்பிச்சு எந்த தர்க்கம் வரைக்கும் முடிக்கணும், இதெல்லாம் ஒரு வழிமுறை எல்லாம் இருந்துருக்கு, அந்த மாதிரி பண்ணுமே அதையும் நீர் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவதாலா பாத்தே தத்கதம் போதமேஷ்யதி தத்கதா சுது வேதார்த்தா ஸ்லோகே ஸ்லோகே பதே பதாம் சிந்தந்து சம்சயம் ஹேனம் பவந்தோ மோக தர்ஜனாஹ விளம்போ நாத்திர கர்த்தவ்யா சரணாகதவத்தலா. இன்றைய தினத்திலும் இல்ல அன்னைக்கே கூட இவெல்லாம் எப்பேற்பட்ட மகான்கள் சனக சனந்தனாதிகள்லாம், அவள் சொல்றா பாகவதத்தை நீ புறக்க பட்டனம் பண்ணி அந்த மாதிரி அவ அந்த ஞான வைராக்கியம் அவ ரெண்டு பேர் காதுல விழுற மாதிரி பாகவதத்தை சொன்னையானாலே போறோம் அவள்லாம் எழுந்துருவான்னு சொன்னார். நாரதருக்கு ஒரு சந்தேகம் வருது, இது எப்படி நான் எத்தனையோ வேதத்தெல்லாம் சொன்னேன், கீதைய சொன்னேன், பெருமாளையே சொன்னேன், கீதைய சொன்னேன், அப்படியும் அவள்லாம் ஏந்திருக்கல, இந்த பாகவதத்தை சொன்னா மாத்திரம் ஏந்திருவான்னு என்ன நிச்சயம்? நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு காரியத்தை பண்ணச்சு இது சொன்னா நடக்கும், நீ பண்ணுன்னு சொன்னா உடனே பண்ண மாட்டோம், எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம் அதுல இது பண்ண வருமா. வைத்தியம் மருந்து கொடுக்குறான், மருந்து கொடுத்தாக்க இந்த மருந்து சாப்பிடு உனக்கு குணமாகும்னு சொல்றதுனாலதான் மருந்து கொடுக்குற. ஆயுர்வேத டாக்டர் போயிட்டு அவன் மருந்து கொடுத்த உடனே இந்த எண்ணெய் தடை உண்டா சரியா போயிடுமா எனக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்டா என்ன அர்த்தம்? அது சரியா போகுன்றதுக்காக தானே அந்த வைத்தியம் பண்றாவா? அந்த மாதிரி எப்பவும் நமக்கு ஒரு நிச்சயம் ஏற்படுற மாதிரி வைத்தியால் பதில் சொல்லணும், அப்பதான் பண்ண முடியும். இந்த எண்ணெயை தடவிட்டு நடந்த என்ன முட்டி வலி எல்லாம் போயிடும், ஏந்து ஓடலாம்னு அவ சொன்னாள்னாக்கா இதே மாதிரி அவெல்லாம் ஓடி இருக்கா இந்த எண்ணெயை தடவிட்டு என்று சொன்ன உடனே அதுல ஒரு விசுவாசம் ஏற்படும். அதே மாதிரிதான் இங்க நாரதருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும். நான் வேதத்தை சொன்னேன் ஏந்திருக்கல, வேதாந்தங்களை உபனிஷத்துகள்லாம் சொன்னேன் ஏந்திருக்கல, பெருமாளே சொன்ன கீதையும் சொன்ன அப்பவும் ஏந்திருக்கல, நீ என்னமோ பாகவதத்தை சொன்னாக்கா அவெல்லாம் ஏந்திருவா ஓடி வந்துருவான்னு சொல்றாரு, அதுக்கு சந்தேகமா இருக்கு. அது சீக்கிரமா என்னுடைய சந்தேகத்தை போக்கடிக்கணும்னு மறுபடியும் பிரார்த்தனை பண்ற. வேதோபனிஷதம் சாராம் பாகவதி கதா அத்தியுத்தமோ தத்தோ பாதி பிரசக்தி அமூலாக்ரம் ரதத்திஷ்டன் நஹஸ்தேன ஸ்வா சனகசனந்தனாள் குமாரால் நாலு பேரும் சொல்றாளாம், வேதோபனிஷதம் சாராத்ரி ஜாதா பாகவதி கதா. இந்த பாகவதம்ன்றது இருக்க வேதங்கள் உபனிஷத்துக்கள் கீதை எல்லாத்தனுடைய சாரமாக வந்ததுதான் இது. அத்தியுத்தமா தத்தோ பாதி பலாகிருத்தி, அதனுடைய பலத்தை தனியா எடுத்து வச்ச மாதிரி இருந்துருக்கு, ஆகையால இது அத்தியுத்தமமாக இருந்துருக்குன்னு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தா, சில சில கிரந்தங்கள் ஆரம்பிக்கச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும், வாசிக்கச்சே சரி மேல மேல வாசிக்கணும்ன்ற மாதிரி தோணும். கொஞ்சம் தூரம் போச்சுனாக்க அதுல ஒரு சலிப்பு தட்டிடும், சரி இதே மாதிரி விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கு, ஆகையால போறோம்ன்ற மாதிரி போயிடும், மொத்தம் முடிக்க மாட்டேன். இல்ல சில சில கிரந்தங்கள்லாம் ஆரம்பிக்கச்சே கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தோம்னா ஜிஜ்ஞாசாதிகரன் தெரிவிச்சோம்னாக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே போரும் போறோம்னு ஆயிடும், இப்படியே தான் இருக்கும்னா. அப்புறம் அப்புறம் போனா ரொம்ப சுலபமா போயிடும், ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு இருக்கும் வேதாந்த அர்த்தங்கள்லாம். அந்த மாதிரி ஆரம்பிக்கச்சே கஷ்டமா இருக்கிறதோ இல்ல கடைசியில கஷ்டமா இருக்கிறதோ இப்படி எல்லாம் மத்திய சுலபமா இருந்து ஆரம்பத்திலயும் கடைசியிலயும் கஷ்டமா இருக்கிறதோ இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா பாகவதம் அப்படி இல்லையா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே ரசவத்தா இருந்துட்டு இருக்குமா, அனுபவிக்கிறதுக்காக சொல்ற விபத பாகவத ரசப்பிரதானம்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஆமூலாக்ரம் ரசத்திட்டம்னு ஆஸ்தேன சாத்தியதே யதா அந்த நெய் மாதிரிதான், அதுதான் தேவத்தகடுக்கெல்லாம் ரசமாக இருந்து அதே மாதிரிதான் தயிர் பால் தயிர் ஸ்தானத்துல வேதம் வேதாந்தங்கள் எல்லாம் இருக்கு, இது நெய் ஸ்தானத்துல பாகவத சம்பிரதம் இருக்கு. அப்படியே தேவதைகளுக்கு ஆகுதி பண்ணாக்க தேவதைகளுக்கெல்லாம் பரமபோக்கியமாக போஜ்யமாக இருந்துட்டு இருக்கு. கரும்பு இருக்கு, கரும்புல மொத்த ரசவத்தாதான் இருக்கு, அது கடிச்சு எத்தனை பேர் சாப்பிட முடியறது. அது கல்கண்டா ஆயிடுச்சுனாக்க எவ்வளவு இனிப்பா இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த கல்கண்டுன்னு சொல்லச்சே நாக்குல ரசம் ஓடுறது, அதே மாதிரி பாகவத ரசம் வர போறது. இப்படி இதுல விசேஷம் மொத்தம் பாகவதத்துல இருக்கு. வேதாந்த வேத சுஸ்நாதே கீதாபி கர்த்தரி பரிதா பரிவதி வியாதே முக்கியம் முக்கியத்தி ஞானசாகரே தயா புரா பிரோக்தம் சதுஷ்லோக சமன்விதம் ததீய சிரவணாத் சத்யோ நிர்பாதோ பாதராயண. ஆகையல்ல இதுல ஒன்னும் ஆச்சரியப்படாதங்கோ, இதுக்கு இவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்கு பாகவதத்துக்குன்னு சொன்னாராம். உடனே இவர் நாரதர் பார்த்தாராம், நான் உடனே ஞான யஜ்யம் நான் பண்றேன், இதுதான் ஞான யஜ்யம், பாகவத பட்டணம் இருந்துட்டு இருக்கு, இதுதான் ஞான யஜ்யம், இத நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன்னு இவர் ஆரம்பிச்சுட்டேன். ஞானயஜம் கரிஷ்யாமி சுக்கசாஸ்திர கதோஜ்வலம். எந்த ஊர்ல எங்க இருந்துட்டு ஞான யஜ்யம் பண்றது, அதுக்கு தகுந்த இடம் என்ன, அதெல்லாம் அதையும் நேரே சொல்லணும்னு நாரதர் கேக்குறேன். இவெல்லாம் சொல்றாளாம், வாஸ்தவம் நான் உனக்கு சொல்றேன், இவ்வளவு ஒரு பவ்யத்தையோட வருத்தத்தோட என்னிடத்துல வந்திருக்கிறதுனால வெறும் உபதேசம் பண்ணல, எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எத்தனை நாள் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்றேன்னு. கங்காத்வார சமயப்பேத்து தட்டம் ஆனந்த நாமகம்னு இருக்கு, கங்கா துவாரத்துக்கு கங்கா நதி தீரத்துல ஆனந்தம்ன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துருங்கோ எல்லாரும் வந்து அந்த இடத்துல இந்த கதையை நீங்க கேட்கலாம், கதையை சேவிச்சா ரொம்ப பலன் கொடுக்கும் என்று சொல்றாராம். உடனே நாரதரும் ஆரம்பிக்கிறார், அங்க போயிட்டார், கங்கா தட்டத்துக்கு போயிட்டார். இவர் பாகவதம் ஆரம்பிக்க போறேன், இவர் பாகவதம் சேவிக்கிறதுக்கு ஆரம்பிக்க போறேன்னு உடனே எங்க இருக்கிறவாளும் ஓடி வந்துட்டான். தேவலோகத்திலிருந்து இங்க தனக்கு இவருக்கு உபதேசம் பண்ணால எந்த காரியத்தை பண்ணாக்கா நல்லதா நடக்கும், வைராக்கியம் ஏற்படும், ஞானம் ஏற்படும்னு உபதேசம் பண்ணால இவன் நாலு பேரும் கூடவே வந்துட்டாலும் இவாளும் வந்துட்டார். ஸ்ரீ பாகவத பீயூஷ பானாய பாகவத பீயூஷம் என்ன வார்த்தை, அதெல்லாம் மகர்ஷிகளுடைய வார்த்தைகள். இது பாகவதமாகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்த பானம் பண்றதுக்காக எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற வைஷ்ணவாள் மொத்த பேரும் ஓடி வந்துட்டானா, இதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். யார் மகர்ஷி எல்லாம் ஓடி வந்துட்டானா, இப்படி மொத்த பேரும் வந்துட்டான். யோகேஸ்வரம் வியாச பராசரம், வியாசரம் வந்துட்டேன், பராசரம் வந்துட்டேன், எல்லாம் வந்துட்டான். சர்வேப்பியமே முனிகனாக அவன் வந்தான்னா தனியா அவர் வளர்ந்தா, இவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறு சிஷ்யாள் இருப்பான், ஆயிரக்கணக்கில் சிஷ்யாள்லாம் இருப்பான், அந்த சிஷ்யாள்லாம் ஆயிச்சு வந்துட்டாளாம். சகபுத்திர சிஷ்யாக இதுதான் சுவாரஸ்யம். புருஷால் மாத்திரம் போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தா போறோம்னு ஆசைப்படல, பெருமாள் சேவிக்கிற கதையில வர பெருமாள் வேதாந்தத்துக்கு வேணா காலக்ஷேபம் பண்றதுக்கு வேணா புருஷால் மாத்திரம் போவா, ஆனா இப்படி பெருமாளை சேவிக்க போச்சு, சகுடும்பமாக போய் எல்லாரும் தன் பெண்டிர்கள் அவள் நாட்டுல இருக்கிற பெண்கள் புத்திரர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போறாளாம், எல்லாரும் வந்து நிக்கிறாளாம். பாகவத வேதாந்தானிச்ச வேதாச மந்திராஸ் தந்திராக சமூகத்தையா, வேதமே மூர்த்தி உருவத்துல, அதுவே ஒரு உருவம் எடுத்துட்டு வேதமும் எதிர வந்துடும், அதுதான் இங்க சுவாரஸ்யம். நாலு வேதங்களும் நாலு உருவம் எடுத்துனங்க, வேதாந்தங்கள்லாம் வந்துடுச்சு, புராணங்கள்லாம் இப்ப 17 புராணம் வந்துடுச்சு, 18வது புராணம் தான் பாகவத புராணம், அந்த 17 புராணங்களும் நின்று இருக்கிறது, 6 சாஸ்திரங்களும் இருக்கு. இதோட இல்ல இது கங்கை தான் நினைச்சிருக்கானா, கங்கை கரையில எல்லா நதிகளும் அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பாகவத பாராயணம் பண்ண போறா, இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. வைஷ்ணவாச்ச விரக்தாச்ச ஞாசினோ பிரம்மச்சாரிணா முகபாங்கே ஸ்திதா சேத ததக்ரே நாரத ஸ்திதா. எல்லாம் நாரதருக்கு எதிர மொத்த பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காளா, நாரதர் பாகவதம் சேவிக்க போறா. என்ன விசேஷம், ஏ வந்தே ஸ்ருகதித்தேஷு ஸ்ரீமத் பாகவத மகாத்மோஜிரே ஸ்பட்டம் நாரதாய மகாத்மனே. இதுக்கு முன்னால் ஏகாந்தத்துல சொன்னார் நாரதருக்கு பாகவதத்தினுடைய மகாத்மத்தை. இவர் பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இத்தனை பேர் நடுவுல கோடி கணக்குல மொத்த பேரும் தேவர்கள்லாம் வந்திருக்கா, வைஷ்ணவெல்லாம் வந்திருக்கா, மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, இத்தனை பேர் நடுவுல பாகவத மகாத்மியத்தை மறுபடியும் சொல்றாம். இங்க சனத்தனந்த தனக சனந்தன சனஸ்து ஜாத்தாள்லாம் சதாசேவியா சதாசேவியா ஸ்ரீமத் பாகவதே கதா யத்யா ஸ்ரவண மாத்திரேன ஹரி சித்தம் சமாஸ்ரஜேதே. எப்பவும் சதாசேவியா சதாசேவியா எப்பவும் பாகவதத்தை சேவிச்சுட்டே இருக்கணும். அது சேவிச்சோம்னாக்கா சரி, அந்த சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே எத்தியா சிரவண மாத்திரேன அந்த பாகவதத்தை கேட்கிற மாத்திரத்தினாலேயே நம்ம மனசுல பெருமாள் குடி வந்துருவேனாம். பனிக்கடலில் பள்ளிகோனை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனாட நம்பி பெருமாள் அழ்வார் மங்களாசாசனம் பண்றேன். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து ராமநாதத்துல சௌக்கியமா இருந்துருக்கிறவர் அந்த இடத்தை விட்டுட்டு ஓடி வந்துடுறான். அதிநீசமாக இருந்துருக்கிற நம்மளுடைய மனசுல வந்து இது ஆச்சரியம், யாரானா ஒருத்தர் வருவாடா சௌக்கியமா இருந்துருக்கு, அவளுக்கு மாமனார போயிருக்கிற மாப்பிள்ள மாதிரி எல்லாரும் அவர் நித்தியமே அங்க இருந்துருக்காரு. ஒரு நாளும் கூட சமுத்திரராஜன் நீர் இருந்தது போறோம், நீர் ஊருக்கு போய் சேரும், வைகுண்டத்துக்கு போய் சேரும்னு சொல்லாதும் ஒரு மாமனார், அப்படிப்பட்ட மாமனார் இடத்துல அவர் இருந்துட்டு இருக்கச்சே அதையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறாராம் இவர். அந்த மாதிரி இந்த இடத்துல பாகவதத்தை யார் சொல்றாளோ யார் கேட்கிறாளோ இவன் அதி நீச்சாளா இருந்தாலும் கூட பரவாயில்ல, இவன் மனசுல வந்து பெருமாள் வந்து பூந்துட்டார். ஹிம்சுதைர் பகுபிஷாஸ்திரை புராணைஸ்த பிரமாவை ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானே நகர்ஜதி. எத்தனையோ சாஸ்திரம் வாசிச்சு என்ன பிரயோஜனம், எத்தனையோ புராணம் வாசிச்சு பிரயோஜனம் என்ன? ஏன்னா அங்க எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு குழப்பம் தான் ஏற்படுறது. சத்கல்பமா இருக்கா பிரம்மம், அசத்தா இருக்கா பிரம்மம், பதே விசௌமேதம் கிராசிசி ஏகமேவா த்விதீயம்னு ஒரு உபனிஷத்து சொல்றது, சத்துதான் இருந்ததுன்னு சொல்றது. இன்னொரு உபனிஷத் சொல்றது அசத்வா இதமக்ர ஆசீசு சதஜாயத என்று சொல்ற, அசத்து தான் இருந்தது அப்புறம் அதுல இருந்து சத்து உண்டாச்சுன்னா இது என்னடா, இது ஒண்ணு ஒண்ணு முரண்பட்டதான விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே சாமான்யமா இருக்கிற ஞானம் இருக்கிறவாளுக்கு இது ஒண்ணும் புரியாது, ஒரே குழப்பத்தை தான் ஏற்படுத்துமே தவிர வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் இதெல்லாம் வேணாம்ப்பா. நமக்கு இருக்கிறது பாகவதம் போறோம்னா கதா பாகவதாபி நித்தியம் பகவதிய கிருஹே தத்ருகம் தீர்த்தரூபம் வசதாம் பாபநாசனம். எல்லாரும் பாகவத புஸ்தகம் வாங்கி வச்சுக்கோங்கோ, பாகவத புஸ்தகம் எந்த ஆத்துல இருந்துட்டு இருக்கோ அந்த ஆத்துலயுமே அந்த ஆமே பரிசுத்தமான ஆமாயிடுமா, அதுவே புண்ணிய தீர்த்தத்துக்கு சமானமா ஆயிடுமா. அந்த பாகவத புஸ்தகம் ஒரு ஆத்துல இருந்ததுன்னாலே போருமா, நம்மளுடைய பாபங்கள்லாம் போய்கிடுவோம். நகங்க நகையாகாசி புஷ்கரம் பிரயாகம் சுகசாஸ்திர கதாஞ்ச பலேன சமதாம் நயேதி. கங்கா ஸ்நானம் பண்ணாலும் சரி, கங்கா ஸ்நானம் பண்றதோ காசியில போய் ஸ்நானம் பண்றதோ இல்ல திரிவேணி சங்கமத்துல போய் ஸ்நானம் பண்றதோ எதுவுமே சுகசாஸ்திரம், சுகசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய பாகவதத்துக்கு சமானமாக ஆகணும். ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம் நித்யம் பாகவதோத்பவம் பாகவதம் இவ்வளவு பெரிய கிரந்தமா இருக்க இத்த நான் எப்படி வாசிக்கிறது என்ன பண்ணுவோம், விசாரமே கூடாது. ஒரு ஸ்லோகம் வாசி, நித்தியம் ஒரு ஸ்லோகம் வாசி, அரை ஸ்லோகம் வாசி, ஒரு பாதம் வாசி, நாலுல ஒரு ஸ்லோகம் வாசிச்சா கூட போருமா. இப்படி பாகவதத்துக்கு ஒரு பெரிய எஸ்ட பாகவதம் சாஸ்திரம் வாசையே தத்தோ நிசம் ஜென்ம கோட்டி கிருதம் பாபம் நசியதே நாத்ர சம்சயா. சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மாஹ தேஷாம் பகவத் சரண பக்தி ரதீவ போக்யா. பெருமாள் இடத்துல பக்தி பண்ண அதுல ஒரு போக்யமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ எத்தனையோ கோடி ஜென்மங்கள் தபஸ் பண்ணினாதான் அந்த பகவத் சரணாம்புஜம் இருக்க அது பக்தி, அது வந்து போக்யமாக இருக்கும்னு சொல்லி சொல்ற. இங்க பாகவதத்தை கணக்கு ஏச்ச பாகவதம் சாஸ்திரம் வாசையே அர்த்தத்தோ நிஷம். இந்த பாகவதத்தை யார் ஒருத்தர் சார்த்தம் அர்த்தத்தோட கூட எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாளோ ஜன்ம கோட்டி கிருதம் பிராபும் நுபமஸ்யதே நாத்ர சம்சயஹ. எத்தனையோ கோட்டி கோட்டி ஜன்மாவில பண்ணின பாபங்கள் எல்லாம் போயிடும். ஆகையால இந்த ஸ்லோகார்த்தம் வா இதெல்லாம் பண்ணி இது பண்ண இந்த பாகவதத்துக்கு இவ்வளவு பெருமைகள் உள்ளன என்பத இவள் சொல்லி சொல்ற கேக்குற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இவரும் அந்த பாகவத கதையை ஆரம்பிக்கிறதுக்கோசரம் சொல்லச்சு. உத்தவர் ஒரு வாக்கியம் சொல்றார். உத்தவர் பெரிய மகர்ஷி, கண்ணனையே நேர பார்த்தவர். உத்தவர் மூலமா தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய பிரயோஜனமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த அந்த பிரகரணத்துல வரச்சு எப்படின்றத நான் அப்ப தெரிவிக்கிறேன். உத்தவரும் இந்த கும்பல் நடுவில் அவரும் இருந்துட்டு இருக்கிறார். இந்த கும்பல் நடுவில் இருக்கச்சே மீதி பேரை காட்டிலும் உத்தவரோட கண்ணனோட ரொம்ப ரொம்ப சக்தம். அதுவும் கடைசி காலத்துல தன்னடிச்சோதிக்கு கண்ணன் எழுந்துடுவதற்கு முன்பு உத்தவரோட வார்த்தை பேசிட்டு தான் போனேன். அப்போ உத்தவர் கண்ணனுக்கும் தனக்கும் நடந்த ஒரு சம்பாதத்தை சொல்லி சொல்ற. கௌர்பூத்வா அசுர்முகின்னு சொல்லி பூமி பிராட்டி உம்மிடத்துல பிரார்த்தனை பண்ணா என்னால இவாளுடைய அசுராளுடைய கிம்சையெல்லாம் தாங்க முடியாத இருந்துருக்கு. என்னுடைய பாரம் ரொம்ப அதிகமா போயிடுத்து, என்னால இருக்க முடியாத இருந்துருக்கு. நீதான் இந்த பாரத்தை போக்கடிக்கணும்னு பேர் அவதாரம் பண்ணு. அவதாரம் பண்ணி கம்சன் முதலானவர்கள்லாம் அசுர பிரகிருதியில இருந்துருக்கிற ராஜாக்கள் ராட்சதால் எல்லாரையும் நேர் வதம் பண்ணிட்டே சந்தோஷம். இப்ப நீர் போயிடுறேன்ற கலியுகம் வந்துட்டு இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் ரொம்ப கட்டம் வரப்போறதே, யாரும் தர்மத்துல ஈடுபடாதவாளா தானே இருப்பா, இவாளையெல்லாம் எப்படி நல்வழிப்படுத்துறது, நீர் தான் சொல்லணும். என்ன தொந்து யாசி கோவிந்த பக்த காரியம் விதாயத்த மச்சித்து மகதீ சிந்தா தாம் சுருத்வா சுகமாவா. எனக்கு ஒரு பெரிய விசாரம் வந்துடுத்து என்று சொல்ற. என்ன விசாரம்? அந்யோ நதிருஷ்யத்தை திராதா தொத்த கமலலோச்சன அத்தகா சத்துதயாங் கிருத்வா பக்தவத்தல மாவிரஜ. நீ தன்னடி சோதிக்கு போறேன்னு அவர் சொல்லிடுறே, உத்தவர் என்ற சொல்லிடுற, இனிமே இல்ல இங்க இருக்க போறதுல நான் போறேன்னு. ஆனா உன்னை காட்டுல வேற ஒருத்தர் ரட்சகனாக தெரியல, இவெல்லாம் ரட்சிக்கணுமே, நீ போயிட்டியானா என்ன பண்றது, மாவிரஜ நீ போகாத இருன்னு சொல்லி நான் சொன்னேன் உத்தவர் சொன்னேரா. அப்போ அவர் சொல்றாராம், பெருமாள் சொல்றாராம், பொத்தியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசியந்தி பூதலே. நீர் போயிட்டேர்னா உம்முடைய பக்தாள்லாம் எப்படி இருப்பா இந்த பூமியில இருப்பான்னு கேட்டேன். இத்யுத்தவ வச்சுருத்வா பிரபாசே சிந்தையத்தரிஹி. அந்த பிரபாசம் சமுத்திர தீரம். அந்த சமுத்திர தீரத்துல பெருமாள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு சொன்னேராம், பக்தாவலம்பனார்த்தாய கிம்விதேயம் மயேசித்த. பக்தர்களுக்கெல்லாம் ஒரு எனக்கு ஒரு பிடிப்புக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசனை பண்றேன்னு சொல்லி சொன்னேனா. சொகீயம் எத்பவே தேஜகா தச்ச பாகவதே அதா. பெருமாள் கண்ணனுடைய தேஜஸ் முழுக்க பாகவதத்துல வச்சுட்டேன். பாகவதம்ன்ற கிரந்தம் இருந்திருக்க இந்த கிரந்தத்துல மொத்த தேஜஸையும் வச்சுட்டு சக்தி மொத்தம் வச்சுட்டேன். இப்ப சக்தி மொத்தம் வச்சுட்டேருனாக்கா பாகவதம் வேற கண்ணன் வேற இல்ல, கண்ணனே தான் பாகவதமா ஆயிட்டேர்னா. திரோதாய பிரவிஷ்டோயம் ஸ்ரீமத் பாகவதார்ணவம். அந்த பாகவதமாகிற ஒரு சமுத்திரம் இருக்க, அந்த சமுத்திரத்துள்ள கண்ணனே போயிட்டேருனாக்கா இது பாகவதம்ன்றது வேற இதாவா, சாட்சாத் கண்ணன் தான் என்று சொல்ற. இப்படி எல்லாம் பண்ணி இவரும் உத்தவர் சொல்லிட்டார். அதையில பாகவதத்துக்கு உண்டான மகாத்மியத்துக்கு சாதுக்கள் கனக சுனந்தனாலாம் சொன்ன பாகவத மகாத்மியத்தை உத்தவருடைய வாக்கியத்தினால மூதலிப்பிக்கிறதுன்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஞானாதிகரான பீஷ்மாதிகளை கொண்டு மூதலிப்பித்தும் என்று சொல்ற. அதே வார்த்தை தான் இங்க மூதலிப்பிக்கிறது தான். இவா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். பாகவதத்திலேயே கண்ணன் இருந்துருக்க, கண்ணனே பாகவத ஸ்வரூபமா ஆயிட்டேன்றத அவருக்கும் கண்ணனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாதத்தை சொல்லி மூதலிப்பிக்கின்ற உத்தவர். இப்படி எல்லாம் பண்ணி ஒரே கோஷம், ஒரே சந்தோஷம், ஒரே கோலாகலம் பார்த்துட்டே இருக்கலாம். அங்கேருந்து பார்த்தா விஷ்ணு பக்தி ரெண்டு குழந்தையும் ஆயிடுச்சு, கிடுகிடுன்னு சந்தோஷமா ஓடி வராளாம். அந்த ரெண்டு குழந்தை ஞானம் பக்தி ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் குழந்தையா இருக்க, இப்பெல்லாம் விருத்தா தூக்கி நாரதர் தூக்கி நிறுத்தினா கூட தொடக்குன்னு போய் படுத்துட்டு கொட்டாய் உரிச்சுண்டு முறிச்சுண்டு தூங்கு சோம்பல் முறிச்சுண்டு இப்படி எல்லாம் இருந்தாள, இங்க திடீர்னு ஓடி வந்துட்டாளாம். பக்தி சுதவுதோ தருணோ கிரகித்வா பிரேமைக ரூபா சரதா விராசீசி ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முரரே நாதேதி நாமானி மூரு வதந்தி ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முரரே. அவ விஷ்ணு பக்தியாச்ச, எந்த வார்த்தையை சொல்லுவா? பெருமாளுடைய வார்த்தை ஹே கிருஷ்ண கோவிந்த ஹரே முரரே நாதேதி நாமானி மூரு வதந்தி. இப்படி சொல்லிண்டே வந்துட்டாளாம். இவ்வளவு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், நீ எப்படிமா இங்க வந்த, எப்படி வந்த அப்படின்னா, இங்க நடக்கிற கோலாகலமே என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரையும் எழுப்பிடுத்து இங்க பாகவதம் தேவிக்க போறான்னு சொன்னதே எழுப்பிடுத்து. இவன் ரெண்டு பேரும் யுவாவா இருந்துட்டா, விருத்தாளா இருந்தா, இவாளா ஆயிட்டா, ரெண்ட குழந்தைகள் ஆயிட்டா, இவாள் ஆயிட்டு நாமே இந்த இடத்துக்கு ஓடி வரணும்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னா, சகல புவன மத்தியே நிர்தனஸ்தே பிதன்யாஹ நிவசதி ஹிருதயேஷாம் ஸ்ரீஹரே பக்தி ரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வசாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தாஹ. பிரம்மாண்டத்துல பக்தி பண்ணமானாக்க என்ன ஏற்படும்? சகல புவன மத்தியே நிர்தனோஸ்தி தன்யாஹ. உலகத்தாருடைய கண்ணோட்டத்துல இவன் பரம ஏழையாக இருந்தாலும், பணமே இல்லாதவனாக இருந்தாலும் கூட, நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரே பக்தி ரேகாம், அவர்களுடைய ஹிருதயத்துல பெருமாளிடத்துல ஒரு பக்தி மாத்திரம் இருந்ததுன்னா போருமா, ஹரிரபி நிஜலோகம் சர்வசாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபமத்தாம். ஹரிரபி நிஜலோகம் சர்வசாதோ விஹாய, சாட்சாத் எம்பெருமானும் கூட தான் எழுந்துள்ள இருக்கிற இடத்தோட்டு, இதுதான் பெரியாழ்வார் சாதித்த விஷயம், பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணாளன் என்று என்ன சொன்னாரு. அப்படியே ஆழ்வார்களுடைய ஸ்ரீசக்தி எல்லாம் மகான்கள் முகர்ஷிகளுடைய ஸ்ரீசக்தியை அடியொற்றி வந்ததுனால, நிஜலோகம் சர்வசாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்திரோபன்னதான், பொம்மலாட்டம் பொம்மையில கீழே ஒருத்தர் கயிற பட்சி இப்படி இழுத்தாருனாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி அது சண்டை போட மாதிரி சண்டை போடும், சிரிக்கிற மாதிரி சிரிக்கும், இப்படி தூரம் வரும் கிட்ட வரும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூத்திரம் இருக்க, ஹரிபக்தியாகிற ஒரு சூத்திரம் இந்த கயர்னால இழுக்கப்பட்டவராக எல்லா இடத்துலயும் வந்துடுறாருனா, இப்படி பாகவத கிரந்தத்தினுடைய மகாத்மியத்தை நாம பார்த்தோம். இனி அடுத்த உபன்யாசத்திலிருந்து பாகவதத்தினுடைய ஸ்லோகங்கள், பாகவதத்துல இருக்கக்கூடிய ரசத்தை நாம அனுபவிப்போம். எல்லாருக்கும் இந்த தீபாவளி சமயத்துல இப்படி பாகவதத்துல கண்ணனே பிரதானமாக இருந்தவர்கள் இருக்கிற பாகவதத்தை சேவிக்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது, பாகவத கதாசிரவணத்துக்கு ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது, எல்லாருக்கும் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும்னு அவர் திருவடிகளிலேயும் ஆச்சாரியாருடைய திருவடிகளிலேயும் பிரார்த்தித்தென்று நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஹ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.